ഭഗവത്ഭക്തജനാർത്തിഹന്തുഃ പിതൃത്വമന്യേഷു വിചാര്യതോർണം സ്തംഭേവതാരസ്തമനന്യലഭ്യം ലക്ഷ്മീന്ദ്രസിംഹം ശരണം പ്രപദ്ധ്യേ ശ്രീമാൻ വേങ്കടനാചാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. ഇന്നേ ദിനം ശ്രീ വരദരാജ പഞ്ചാശത് സ്തോത്രത്തിൽ ഇരണ്ടാവത് ശ്ലോകത്തിനുടയ അർത്ഥങ്ങളെ പാർക്കും. യസ്യാനുഭാവമതികന്തുമശക്നുവന്ത മുഹ്യന്ത്യഭംഗുരധിയോ മുനി സാർവഭൗമാഃ തസ്യൈവ തേ സ്തുതിഷു സാഹസമശ്നുവാണഃ ക്ഷന്തവ്യയേഷ ഭവതാ കരിശീലനാഥ എന്നതാക ഇരണ്ടാവത് ശ്ലോകം. ഇതൻ അന്വയക്രമം കരിശീലനാഥ അഭംഗുരധിയഃ മുനി സാർവഭൗമാഃ യസ്യ അനുഭാവം അധിഗന്തും അശക്നുവന്തഃ മുഹ്യന്തി തസ്യൈവ തേ സ്തുതിഷു സാഹസം അശ്നുവാണഃ യേഷഃ ഭവതാ ക്ഷന്തവ്യഃ എന്നതാക. അതാവതി സ്വാമി ദേശികൻ പെരുമാനാണ് ദേവാധിരാജനിടത്തിൽ അടിയേനെ ക്ഷമിത്തരുണ വേണുമായി പ്രാർത്ഥിക്കിറേൻ എന്നതാക இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். க்ஷமித்தருள வேண்டும் என்றால் முதல் ஸ்லோகத்தில் கோபி காருண்ய ராசிகி கருணாவானான எம்பெருமான் க்ஷமித்தருளுவதற்கு எந்தவித தங்குதடையும் இல்லாமல் இருப்பதால் அவசியம் க்ஷமித்தருளுவார் என்கிற நம்பிக்கையில் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். என்ன தவறு செய்தார் அப்படின்னாக்கா, அபங்குரதியா முனிசார்வபௌமாக எஸ்ய அனுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தா முஹ்யந்தி. முஹ்யந்தின்னாக்கா மயங்கி நின்றுட்டாரா. யாருன்னாக்கா அபங்குரதியா முனிசார்வபௌமாக, முன்னோர்கள், பெரியவர்கள், முனிசிரேஷ்டர்கள், ஆழ்வார்கள். அபங்குரதியான்ற சப்தத்தினால இங்கு ஆழ்வார்களை எடுத்துக்கலாம். அபங்குரதியகான்ற சப்தம் எந்த விதமான தங்கு தடங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை நன்கு அறிவதற்கு அறிவுடையவர்கள் என்பதாக பொருள். சாதாரணமாக ஒரு விஷயத்தை அறிவதற்கு அநேக விதமான தடங்கல்கள் உண்டு. அறிந்த விஷயத்திலும் இந்த தடங்கள் வரும். சம்சயம், விபரீதம், அந்யதா ஞானம், பிரமம், மோகம், விப்ரலிப்சா. அதாவது ஒரு விஷயத்தை நேரடியாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பது, விபரீதமாக தெரிந்து கொள்வது, ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது, இவ்வாறாக தடங்கல்கள் வந்து சேரும். அவ்வாறு தடங்கல்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை நன்கு அறிவதற்கு திறனுடையவர்களான முனிவர்கள், ஆழ்வார்கள், அவர்களே எம்பெருமானுடைய பெருமையை முழுவதும் அறிய முடியாமல் திகைத்து நின்றனர். அப்படி திகைத்து மோகத்தை அடைந்து அவர்கள் எம்பெருமானை துதிக்கவில்லை, ஸ்துதி செய்யவில்லை. அப்படி அவர்களே ஸ்துதி செய்யாத இருக்கும் தருணத்தில் தான் ஸ்துதி செய்வது என்பது ஒருவித சாகச செயல்தான். சாகசம் என்றால் என்ன? மற்றவர்கள் செய்யாததை ஒருவர் செய்தால் அது சாகசம். அவ்விதத்தில் எம்பெருமானை ஸ்துதிப்பதற்கு மற்றவர்கள் அளவற்ற பெருமையுடைய எம்பெருமானை ஸ்துதிக்காமல் திகைத்து நின்றனர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை தான் செய்வது அப்படின்றது ஒரு சாகச செயல் தானே. அப்படி சாகச செயலாக இருந்தாலும் அது ஒருவித அபராதம். அபராதம்னாக்கா என்னன்னாக்கா, பெரியவர்கள் முயற்சிக்காதது, பெரியவர்கள் செய்யாததை செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு கூற்று உண்டு. அப்படி பெரியவர்கள் செய்யாததை தான் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒருவித அபசாரம். எம்பெருமானை ஸ்துதிப்பது என்பதால் எம்பெருமானுடைய பெருமையை முழுவதும் அறிந்தால்தான் ஸ்துதிக்க முடியும். இருப்பினும் என்னுடைய ஆசைக்காக பொறுத்து கொள்ள முடியாமல் எம்பெருமானை ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறேன் என்பதும் எம்பெருமானும் பொறுத்து கொள்ள வேண்டிய நிலை அவ்விடத்தில் வருகிறது. இவ்வாறாக பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம் என்கிற இரண்டிற்கும் இங்கு ஒரு வழி இருப்பதனால் இரண்டிற்கும் சேர்த்து எம்பெருமானிடத்தில் அபராத க்ஷமாபணம் சுவாமி தேசிகன் செய்தருளுகிறார். அப்படி தஸ்யைவதே ஸ்துதிஷு சாகசம் அஷ்ணுவானஹா, இப்படிப்பட்ட சாகச செயலை செய்வதற்கு அடியேனுக்கு முயற்சி செய்தமைக்காக இந்த அடியனை க்ஷமித்தருள வேண்டும் என்பதாக எம்பெருமானான தேவாதிராஜனிடத்தில் சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். முன் கூறியபடி சுகைய கருணாவானான எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொன்னான். கருணாவான் அப்படின்னாக்க கருணை என்றால் என்ன? பரதுக்க அசகிஷ்ணுத்துவம், பிறரது கஷ்டங்களை பொறுத்து கொள்ளாமல் அந்த துக்கங்களை போக்கடிப்பதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் முயற்சிப்பது. எம்பெருமான் கருணாவான் அப்படின்னு சொன்னாக்கா மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும் விதமாகத்தான் இருக்கணும். அப்படி என்ன உபகாரம் பண்ணார் அப்படின்னாக்கா, சுகைக தானம் ஜனகே ஜெகத் கருணையாசிரஜன், இப்படிப்பட்ட இந்த ஜெகத்தை உலகத்தை மற்றவர்கள் உஜ்ஜீவிக்கும் விதமாக சிருஷ்டித்திருக்கிறாரே, அதுவே ஒரு கருணைக்கு ஒரு அடையாளம் என்பதாக சிலர் கூறுவார். மற்றவர்களுக்கு உபகாரமாக இருக்கும் பட்சத்தில் அது எப்படி எவ்வாறு இருக்க வேண்டும்? சுகத்தை அளிக்க உள்ளதாகத்தானே இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா ஜெகத்துல எல்லாமே ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக ஆகிற எல்லாவித துக்கங்களும் நிறைந்ததான இந்த ஜெகத்தை சிருஷ்டிப்பது என்பது கருணைக்கு அடையாளமாக எவ்வாறு ஆகும்? அப்படின்னாக்கா ஜீவராசிகள் தனது கர்மாக்களை தொலைப்பதுதான் மோட்சத்தை அடைய ஒரே வழி. அப்படிப்பட்ட கர்மாக்களை தொலைப்பதற்கு ஹேதுவாக இந்த ஜெகத்தினை சிருஷ்டிப்பது என்பது ஒரு கருணைக்கு அடையாளமாக கொண்டு சுகைக தானம் ஜனகே ஜெகத் கருணையாசிருஜன் அப்படிங்கிற போல எம்பெருமானுக்கு காருண்யத்தை இவ்விடத்தில் சுவாமி தேசிகன் ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதைத் தவிர அபார காருண்ய சௌஷீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதே என்கிறவாறும் பாஷ்யகாரரும் மற்ற ஆச்சாரியர்களும் அவ்வா அங்கங்கிடத்தில் எம்பெருமானான தேவாதிராஜன் மிகவும் கருணையுள்ளம் கொண்டவர் என்றவாறு ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருணாவானான கரிசைலநாதன் இவ்வாறு செய்த சாகச செயலை பொறுத்து க்ஷமித்தருள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். மேலும் ஒரு விஷயம் உண்டு. இந்த ஸ்லோகம் தேவாதிராஜனை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் நம்மாழ்வார்கள் பெருமாளை பாடவில்லை என்பதாக உள்ளதால் இது தேவாதிராஜன் விஷயம் ஆகாது என்றவாறு ஒரு சிலர் அபிப்பிராயம் கொண்டனர். இருப்பினும் இதற்கு ஹேதுவாக திரமிடோபனிஷத் சாரத்தில் ரூடி சக்கியதாவச்சேதக விலக்ஷண விக்கிரக விசிஷ்டத்வாவச்சின்ன பிரணதார்த்திஹரஹா, இது எம்பெருமானான தேவாதிராஜனை குறிக்கக்கூடியது. அதாவது திரமிடோபனிஷத் சாரத்தில் பரத்வாத்யைரித்தம் பரிசரண சக்தோ குணகணைஹி பிரபும் சேவாயோக்கியம் பிரதமசதகே வீக்ஷிய வரதம் தமேவ ஸ்வாத்யர்த்த பிரியமதச போக்தும் வியவசிதா வரேண்யத்துவம் தஸ்ய பிரதமபரணீயம் பிரதயதி என்கிற இடத்தில் பிரதம சதகே வீக்ஷிய வரதம் பரந்ததாதீதி வரதா, இவ்வாறாக கொண்டு எம்பெருமானான தேவாதிராஜனையே எல்லோரும் ஸ்துதிக்கிறார்கள் என்பதாகத்தான் கொள்ள வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் அந்த எண்ணத்தை அதை மனதில் வைத்து கொண்டு தான் இங்கு சொல்லியிருக்கிறாரே தவிர்த்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமானான தேவாதிராஜனை ஸ்துதிக்கவில்லை பாடவில்லை என்பதாக சிலரது அபிப்பிராயம் இங்கு கொள்ளக்கூடாது என்பதாகவும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் உணர்த்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட இவ்வாறான சாகச செயலுக்கும் அபராதங்களுக்கும் க்ஷமாபணம் செய்யும் விதமாக சுவாமி தேசிகன் தேவாதிராஜனிடத்தில் க்ஷந்தவ்ய ஏஷஹா பவதா க்ஷந்தவ்யஹா பொறுத்து கொள்ளும் விதமாக எம்பெருமானிடத்தில் சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் கருத்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.